ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே பகவதே பாட்சகாராஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே வகுளபூஷண மகாதேசிகாய நமஹ ஸ்ரீதரங்க வகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மணே நமஹ ஸ்ரீ அலன்மேல் மங்கா நாயிகா சமேத ஸ்ரீ ஸ்ரீநிவாச பரபிரம்மணே நம ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதாக்கிய கேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாகதி சீருண்டு தோப்புலி திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் ஓர் ஒன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. சுவாமி தேசிகனுடைய தயாசர்கம் என்ற கிரந்தத்தை நாம் இதுகாரும் அனுபவிச்சின்றிருக்கோம். இதில் 20 பாசனங்கள் பர்யந்தம் நமக்கு வந்து நேற்ற பர்யந்தம் பிராப்தமாயிருக்கு. இந்த 20வது பாசுரத்திலே திருவேங்கமுடையான் எம்பெருமான் கலியுக கண்ணனானவன் இந்த திருமலையிலே சந்திரனாய் விளங்கி நிற்கின்றான் சுவாமி சாயிச்சார். அடுத்து இந்த கருணையே அவன் வந்து அவனுடைய திருக்கண்களிலே வந்து தாராமைத்ரியாக ஒரு ஸ்நேகத்தை தரிக்கின்றவளாய் இந்த தயாதேவி இருக்கா. இந்த தயாதேவியாலே பார்க்கப்பட்டதான இந்த ஜீவாத்மாக்கள் இந்த பிறப்பை அடைந்து அனாயாசமாகவே ரொம்ப சமப்பட்டு முயற்சி இல்லாமல் மோட்சானுபவத்தை பெறுகிறார்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சார் அந்த 20வது ஸ்லோகத்தில். இப்ப இந்த 21வது 3வது தசகமாக பிரிவு ஆரம்பிக்கிறாத 21வது பாசனத்திலிருந்து 30 பாசனங்கள் வரைக்கும் ஸ்லோகங்கள் வரைக்கும் ஒரு தசகமாக காட்டுறார். இந்த தசகத்திலே 21வது ஸ்லோகத்திலே விஷயார்த்தம் என்னன்னு நாம் கேட்டாக்க, இந்த பிரவாகம் ஜலப்பிரவாகமானது எந்த சமயத்தில் வேணுமோ அந்த சமயத்திலே அனுகிரகிக்கப்படுகிறது. அதன் மூலமாக இந்த பூமியானது நன்றாக தீர்த்தத்தாலே நினைக்கப்படுகிறதுன்னு சொல்றார். இந்த பூமியிலே அந்த தீர்த்தத்தினாலே அந்த வெள்ள தீர்த்தத்தினாலே நம்மள மாதிரி எம்பெருமானை தயாதெய்வம் ஆசிரியக்கூடியதான சரணாகதர்களாகிய அந்த பயிர் ரொம்ப செழிப்பா வளர்றது தயாதேவன் அனுகிரகத்தாலே. இம்மாதிரியான இந்த சரணாகதராகிய பயிர் வளமான இந்த பயிரை உடைய அந்த பூபிராட்டி இருக்கே, அந்த பூமி இருக்கே, அந்த பூமிக்கு யார் சொந்தக்காரன்னா மலை அரசனான திருவேங்கடமுடையான். அவன் வந்து விவசாயம் செய்வனை போல ஒரு குடியானவனா இருக்கான். மிந்துகள் குடிமை வேங்கடமலமேல்னு சாதிச்சார் ஆழ்வார். பெரிய குடியானவனா இருக்கான். அப்பேற்பட்ட குடியானவன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான், சந்தோஷிக்கிறான்னு பெரியவா வியாக்கியானம் பண்றான். இதுல 21வது ஸ்லோகத்தை முதல்ல பார்த்துருவோம். சமயோபனை ஸ்தவ பிரவாகைஹி அனுகம்பே கித சப்ளவா தரித்ரி சரணாகத சசிய மாலினியம் விஷசைலேஷ கிருஷி வலம் தினோதி அப்படின்னாரு. அப்படின்னா தக்க சமயத்திலே தேவையான தீர்த்தத்தை கொண்டு வந்தது அப்படின்னார். சமயோபநீதஸ்தவ பிரவாகைஹி, பிரவாகமா வெள்ளம் வந்தது. எப்படி நமக்கெல்லாம் அந்த ஞானத்துக்கு வேண்டிய வேதங்கள் ஓதி பெரியாழ்வா விரைந்து கிழியெடுத்தான்னு சாதிக்கிற மாதிரியும், சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகை இவை என்று அப்படின்னு சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்திரே சாரத்திலே, எத்தனையோ எத்தனையோ கல்விகள் இருந்தாலும் நீ கற்க வேண்டியது துவயம் திருமந்திரம் சரணஸ்லோகம் மட்டும்தான் நிஷ்கர்ஷமா பண்ணி ஸ்ரீமத் ரகசியத்திரே சாரத்திலே சுவாமி தேசிகன் இதே ஆச்சாரியன் சாதிச்சிருக்கார். அதே போல கல்வி ஜாஸ்தியா இருந்தாலும் அதை சாரத்தை எடுக்க முடியாது, சாரத்தை மட்டும் சீக்கிரச்சுக்கணும். அதே போல எது சாரமான வெள்ளம் வந்து ரொம்ப அதீதமான வெள்ளம் வந்ததுன்னா சசியங்கள் எல்லாம் நாசமாயிடும், ஜீவாத்மாக்களுக்கும் வந்து அந்த வெள்ளத்தாலே உயிர் பாதிப்பு ஏற்படும் சொல்லி இந்த தயாதேவி என்ன பண்றானாம், சமயோபனைஸ்தவை பிரவாகைஹி, சமயோஜினமான ஒரு வெள்ளம் இவாளுக்கு வந்து எது ஹிதம் தரக்கூடியதோ அந்த அளவே தீர்த்தத்தை அனுகிரகம் பண்றா தயாதேவி. எப்படி வேண்டுமோ, எவ்வளவு வேண்டுமோ, எந்த சமயத்திலே வேண்டுமோ அவ்வளவே அனுகிரகம் பண்றா. 2015 வந்து சென்னையில ஏற்பட்ட வெள்ளம் மாதிரி இருந்தா நிறைய உயிர் பலி தான் ஏற்படும் இல்லையா. அதனால அந்த பயிர் சரணாகதராக பயிருக்கு எந்த அளவுக்கு வேண்டியதான வெள்ளம் வேண்டுமோ, அந்த அளவுக்கு எந்த காலத்திலே வேண்டுமோ அந்த காலத்திலே அனுகிரகம் பண்றாய்வோ அப்படின்னு சொல்றார். ரொம்ப வெள்ளம் வந்தா அடிச்சுன்னு போயிடும், வெள்ளம் இல்லாவிட்டாலும் பஞ்சம் வந்துடும் இல்லையா. அடித்து செல்லும்படியான வெள்ளமாக இல்லாமல் திட்டமாகவும் தெளிவாகவும் பாய்கிற ஒரு வெள்ளத்தை அனுகிரகம் பண்றாய்வோ, அது வெள்ளமானது பல கூறுகளாக பாய்ஞ்சு பல தேசங்களிலே எல்லோருக்கும் சஸ்யத்தை சரணாகதராகிய சஸ்யத்தை இது விளைவிக்கும்படியாக இருக்குன்னா காலத்தை செய்கின்ற ஒரு உபகாரம் தயாதேவியினாலேன்னு சொன்னார். அதான் வள்ளுவர் சொல்லும் போது காலத்தினால் செய்திரன்றி சிறிதெனும் ஞானத்தின் மானப்பெரிது அப்படின்னார். எந்த காலத்தை ஒரு சின்ன உபகாரம் வேண்டுமோ அந்த காலத்தை செய்யப்பட்ட உபகாரமானது இந்த லோகத்தை விட பிருகத்து பெருசுன்னு சாய்க்கிற. பசித்தவனுக்கு ஒரே காலத்தை ஒரு அன்னாகாரம் கொடுக்கணும், அது அது ரொம்ப மிதமிஞ்சு போச்சுன்னா அந்த அமிர்தமே, அந்த சாதமாகிய அமிர்தமே அவனுக்கு விஷமாயிடும் அவன் சரீரத்துக்கு. அப்படி இல்லாமல் தக்க சமயத்திலே எந்த அளவு வேண்டுமோ அந்த அளவே அனுகிரகிக்கின்றால் தயாதேவின்னு சொன்னதாலே முதல் பதத்தை நிர்வாகம் பண்றா பெரியவாந்தர்ல. அடுத்த பதத்தாலே அனுகம்பே கிருத சம்ப்ளவா தரித்ரி அப்படின்னு சொல்ற. இது எப்படின்னா இந்த தயாதேவி தன் தயை என்ற வெள்ளத்தால இந்த மொத்த பூமியும் நினைச்சு குளிர வைக்கிறா. இந்த சம்சார தாபத்தாலே மாறி மாறி பலவிரப்பம் பிறந்து புனரபி மரம் புனரபி ஜனனம் இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் சம்சார தாபத்தாலே பீடிக்கப்பட்டு இருக்கிறது. அவளை குளிர வச்சு இவ கொஞ்சம் காக்கிறாயோ, அவளுக்கும் தாபம் இவாளை நாம் ரட்சிக்க முடியலையேன்ற தாபம், அதனாலே மிதமான வெள்ளமாய் வந்து அவள் தாபத்தையும் குளிர வச்சுக்கிறா. அவ குளிர்ந்துட்டான்னாக்கா எதையும் தரிக்கும் பொறுமையானது இந்த தயாதேவிக்கு வந்துடுறது அப்படின்னு சொல்றாரு இந்த சுவாகத்துல. அப்படின்னா அணுகம்பே கிட்ட சம்ப்ளவா தரித்ரி அப்படின்னு இந்த ரெண்டாவது பதத்தாலே சாமி தேசிய நமக்கு காட்டி அருள்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா மூணாவது ரொம்ப அற்புதமா இருக்கு, என்னன்னா சரணாகத சசியமாலினியம்னு ஒரு பதம் போட்டிருக்க. இங்க சுவாமி என்னன்ற சொன்னார்னா, சரணாகதராகிய இந்த ஜீவாத்மாக்களை இந்த சசியத்துக்கு பயிர்களுக்கு ஒப்பிட்டு பேசுறார் அப்படின்னு. இந்த சரணாகதி யாருக்கு அப்படின்னா, இந்த பூமியிலே யாரு ஜனிக்கிறாளோ அவளுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்றா பெரியவா. அதனால இப்படி சொல்லும் போது இங்க இருக்கிறவா இந்த பூமியில இருக்கிறவா ஜலிச்சா, இவர் சொன்ன மாதிரி மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படின்ட்டு சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே சாய்ச்சார். அப்ப மரணம் எப்ப ஏற்படுதுன்னா, இந்த கர்ம பூமியிலே ஒரு ஜனம் ஏற்பட்டா அந்த ஜீவனுக்கு அது ஆயுசு முடியும் போது மரணம் ஏற்படுறது. இந்த மரணம் இந்த இவன் இங்கு வாழ்கின்ற காலத்திலே நல்ல ஆச்சாரியாலை அடைந்து அவ திருவடியிலே பரதரப்படம் பரசமர்ப்பணம் அவன் பண்ணுகிறதாலே அவனுக்கு எம்பெருமான் வைகுண்டம் கொடுக்கிறான் தான் சந்தோஷித்து. அதான் சொல்ற சுவாமி நம்மாழ்வார், மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிறான். எப்ப மரண சப்தம்னு ஒன்று இருக்கோ அப்ப ஜனனம் என்ற சப்தமும் தற்பூர்வம் அஸ்தின்னு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இல்லையா. அப்படி இந்த என்னன்னா இங்க இருக்கிற அந்த ஜீவாத்மாக்களுக்கு பத்த சேதனாள்னு சொல்றோம். இவ வந்து முக்தி அடைஞ்சு எம்பெருமானுக்கு கைங்கிறதுக்கு அந்த நித்திய பூதிக்கு போயிட்டாள்னா முக்த சேதனாள்னு சொல்ற சரியா. இது வாழ்க்கை நடுவுல சரணாகதி என்ற விஷயம் பண்ணும்போது செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன் ஒரு விஷயம் சொல்லி, சரணாகதி பண்ணிட்டு எம்பெருமான் தான் வந்து அவனோட திருவடிக்கு கூப்பிடும் நாளை காத்து கொண்டிருக்கும், விவாகத்துக்கு காத்து கொண்டிருக்கும் ஒரு மணப்பெண்ணை போல இருக்கானே, அத கிருதகிருத்தியன்னு சொல்ற அவள. இப்படி இங்க சுவாமி என்ன சொல்றாக்கா, இந்த பயிர்களுக்கு சரணாகதர்களை ஒப்பிட்டு சொல்றார். அப்ப சரணாகதியாடு யார் அனுஷ்டிக்க முடியும்னு சாஸ்திரத்தை காட்டாரு எங்க சுவாமி. எவனொருவன் இந்த லோகத்திலே வந்து பிறக்கிறானோ ஜனிக்கிறானோ அவனுக்கு சரணாகதிய அதிகாரம்னு சொல்லி, அப்பேற்பட்டவனுக்கு மட்டும் ஆச்சார சம்பந்தத்தாலே மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரானா இருக்கான் என்று சூச்சகமா காட்டுற சுவாமி. இங்க இந்த பூமியில பார்த்தா நிறைய பயிர்கள் இருக்கு, வேண்டிய பயிர்கள் வேண்டாத பயிர்கள் சொல்ற மாதிரி நன்செய் நிலம் புன்செய் நிலம்லாம் சொல்றாளே, நன்செய் புன்செய்லாம் இருக்காளே. இந்த நன்செய் அப்படின்னு பதத்தாலே சரணாகதி பண்ணவாளை, சரணாகத பண்ணவாளை காட்டுறார் இங்க அப்படின்னு தெளிவா வியாக்கியானம் பண்றார். எப்பனா இவா வந்து இந்த பெருமாளுடைய திருவடியினை அடையக்கூடியதான தகுதியை பெற்றவர்கள் இவர்கள். இதனால எம்பெருமானும் ரொம்ப சந்தோஷிக்கிறான், இந்த ஜீவன் வந்து என்னை அடைந்தானே அப்படி என்று, என்னை அடையப் போகிறவன் இப்பேற்பட்ட ஞானி எனக்கு கிடைக்க மாட்டான், நான் இவனை ரட்சித்து காப்பேன்னு தானே சங்கல்பித்தான் கிருஷ்ணாவதாரத்தில். அப்படியானது இந்த விஷயத்திலே சரணாகத சசிய மாலினியம் அப்படின்னு மாலினியம்னு சொன்ன மாலினியம்னா இந்த மாலைய சொல்றா. இந்த இடத்துல சில பேர் வந்து தாவட மாலை போட்டுப்பா, சில பேர் புஷ்ப மாலை போட்டுப்பா, சில பேர் பவித்திர மாலை ஜபத்தின் போது போட்டுக்கிறா. சில ஆச்சாரியால் வந்து தான் பவித்திர மாலை அணிஞ்சுட்டே தன்னுடைய இந்த எதி தர்மத்தை அனுஷ்டிச்சுட்டு இருக்கா. சில பேர் ஜபம் பண்ணும் போது மட்டும் போட்டுப்பா, சில பேர் பகவத ஆராதனத்தின் போது போட்டுக்கிறவா. சில பெரியவாளை நமக்கு உண்டு. சன்னதியில போனா ஒரு உற்சவாதிகள்ல நமக்கு மலர் மாலை போடுறா. சசிய மாலினியம் இந்த பூபிராட்டி அனுபவம் ஜீவாத்மாவை ஒரு அந்த பிரபன்னனையே ஒரு மாலையா அனுபவிச்சுட்டு இருக்கா. ஏன்னா இவன் பெருமாட்டை போய் சேரக்க ஒரு புஷ்பமானவன் இவன் அப்படின்னு அபயப்பிரதானத்துக்கு இவன் ஹேதுவானவன். அபயப்பிரதானம் பண்ணுவிப்பன் யாரு பெருமாள் அந்த இடத்துல இல்லையா. அபயப்பிரதானவனை செய்பவனை மகிழ்விக்கிறாள்னு வியாக்கியானம்ன்றா பெரியவா இந்த இடத்துல. அதனாலே என்ன சொல்றாருங்க, சரணாகத சசியமாலினீயம்னு அப்படின்னு மூணாவது வரியிலே பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றான்னு சொல்லி காட்டுற சுவாமி தேசியனுங்க. அடுத்தது விஷகைல கிருஷி வளம் தினோதி அப்படின்னு. இந்த திருமலை இருக்க இந்த மலைக்கு சொந்தக்காரன் திருவேங்கடத்தான் விஷகிரிநாதன் சொல்ற. அவன் எப்பேற்பட்டான், நிறைந்த செல்வந்தனா இருக்கான், லோகத்தினுடைய மொத்த செல்வத்துக்கும் அவனே அதிபதியா இருக்கான், கலியுக கண்ணனா இருக்கான், பெரும் பணக்காரனா இருக்கான். அப்படி இருந்து இந்த பெரும் பணக்காரனான பெருமாள் ஆயினும் அவன் உழுது கொண்டே வாழ்பவன். என்னன்னா சரணாகதி எத்தனை பேரை கொண்டு இந்த பூமியில வந்து காட்டணுமோ அத்தனை பேருக்கு ஒரு நல்ல நிலத்தை நல்ல ஆச்சாரியாலை காட்டி கொடுப்பதற்காக அவன் வந்து அந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறான். அப்படின்னா இந்த பூமி இருக்கு, இந்த பூமியில தாங்குகின்ற பரணியிலே இருந்து புலங்களை பார்க்கும் குடியானவனைப் போலே உயர்ந்த இடத்துல இருந்து எம்பெருமான் நம்மளாம் கடாட்சிக்கிற. ஒரு தனத்தை உடறவன் விவசாயி மேல இருந்து பார்ப்பான், பை பச்சனா என்ன வருதான்னு பார்ப்பான். அதே போல எம்பெருமான் வேங்கடத்தில் இருந்து மலையிலே நின்றுட்டு கீழே நம்ம இந்த சசியமான பூமியை எவ்வளவு பேர் சரணாதி பண்ணிருக்கேன், அத்தனை பேருக்கு நான் கொடுக்கணும் கணக்கு பண்ணிட்டு இருக்கான் பெருமாள். அதான் சொல்றாரு, ஏன்னா ரொம்ப பெரிய குடும்பின்னு சொன்னா பெருமாளை. மிந்திகள் குடுமி வேங்கட மலை மேல் வேவிய வேதனல் விளக்கைன்னு கலியன் மங்களாசாசம். மிந்திகள் குடுமி வேங்கட மலை மேல் மேவிய வேத நல்விளக்காயிருக்கான் எம்பெருமான். விளக்குனா பிரகாசம் தரக்கூடியது, வேத நல் விளக்குன்னா வேதமே விளக்காயிருக்கு. அவனே வேதமானவன், அவனே வேத மந்திரமாயிருக்கான், அவனுடைய மூச்சு காத்தே எல்லாமா இருக்குன்னு பெரியவா சொல்றா. மேவி நிற்கிறான், எங்க மேவி நிற்கிறான்னா வேங்கட மலை மேலே மேவி நிற்கின்றான். அப்பேற்பட்டவன் யாருன்னு அவன் பெரிய பெரிய குடும்பஸ்தன் சுவாமி, பெரிய குடும்பின்னா அந்த குடும்பி எப்படின்னா மின் திகழ் குடுமின்னு ஆழ் வரப்போட்டார். மின் திகழ் குடிமி வேங்கடமலை மேல் மேவி வேதனல் விளக்கு அப்படின்னு சொன்னார். அது மாதிரி இந்த பூமியிலே அந்த வெள்ளம் வந்து நீர்நிலைகள்லாம் நிரம்பி சரணாகதி அந்த பயிர் செய்து வளர்ந்து அதை பார்த்து இந்த தயா பிராட்டியும் பூரித்து போறாள். இந்த கிருஷியை பண்ணுவன் எம்பெருமான் இல்லையா, இந்த கிருஷியை பண்ணுவது எம்பெருமான். ஒரு தீர்க்க தரிசியாயிருக்கானவன் இவாள் எல்லாம் கொடுக்கணுமே சொல்ல தானே ஒரு சரணாகதி என்ற பயிர் தொழிலை செய்து கொடுக்கிறான். இப்போ ஒத்த ஆத்துல அந்த குடியானவனுடைய இல்லத்துல அந்த யஜமானன் வந்து கிருஷி வளம் பண்ணும் போது அவனுடைய மனைவியும் அவனுக்கு உபகாரியாயிருந்து சில கைங்கறிகள் பண்றா இல்லையா. அதுதான் தயாதேவி பண்றா, தான் வெள்ளத்தை கொடுத்து பயிர்களை வர வச்சு சரணாகதி என்ற பயிர்களை, சரணாகதர் என்ற விஷயங்களை உண்டாக்கி இவர்களை சரணாகதி அனுஷ்டிக்க வைத்து எம்பெருமான் திருவடி போய் சேர்ற அளவுக்கு ஒரு உபகாரம் பண்றாளே. அவன் ஒரு பயிர் தொழில் செய்கிறான், இவர் பயிர் தொழில் உபகாரியாயிருந்து ஒரு ஒரு கிஞ்சித் உபகாரம் அவனுக்கு பண்றாளே ஓ தயாதேவி, இவரோட பண்ட உபகாரத்தாலேதான் இந்த ஜீவாத்மாவும் எம்பெருமான் திருவடி அடைகிறான் இல்லையா. ஒரு கணவன் வந்து ஒரு பயிர் செய்யும் போது மனைவியாகிய தயாதேவியும் ஒரு நீர் பாய்ச்சி அந்த ரசத்தை சரணாகதியாகிய போக ரசத்தை இவனுக்கு கொடுத்து இந்த பயிரிடும் குடியிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை செய்யும்படியானது தான் அந்த கைங்கரத்தை எடுத்துட்டு எம்பெருமான உபகாரியா இருக்காள்னு காட்டறீங்க சுவாமி தேசிகன். அப்பேற்பட்டதான இந்த இதை பண்ணும்போது தானும் மகிழ்ச்சி அடைகிறாள். இத்தனை ஜீவனை தான் பெருமாட்டை இன்னமுதல் திருமகளஞ்சி வர முன்னிட்டு சுவாமி தேசிகன் சாய்ச்ச மாதிரி தானே மகிழ்ந்து இந்த பூமியிலே அந்த நீர்த்தை பரவிட்டு சரணாகதி என்ற பயிரை வளர்வித்து சரணாகதர்களை அதன் உள்ளே ஆழ்த்தி எம்பெருமானை கொண்டு சேர்க்க அதனை பூப்பிராட்டியும் இந்த பூமியிலே தந்த நீரை தன்னுடைய மடியிலே வாங்கிட்டு பயிரை வளர்விக்கிறாளே. அதனாலே பெருமாளுக்கும் ஆதரம் பெறுகிறது, அவனுக்கும் சந்தோஷம். பாரு, ரெண்டு பீராட்டியே எனக்கு அனுகிரகம் பண்ணா, தயாதேவி கிருப பண்ணி கொடுத்தா, அந்த தீர்த்தத்தை பூபிராட்டி வாங்கிண்டா, அதன் மூலம் பயிர் சரணாகதராக பயிர் செழித்தது, அதன் மூலம் இத்தனை சரணாகதர்கள் என்னை வந்து அடைந்தார்கள், நான் அவளுக்கு சரணம் அளித்தேன் அப்படி என்றதானது இந்த பாசுரத்தை நமக்கு ரொம்ப தெளிஞ்சிருக்கு. என்ன அப்படி சொன்னாக்கா, இந்த சமயம்னு சொல்றா அதுக்கு சித்தாந்தம்னு அப்படின்னு பெரிவா வியாக்கியானம் பண்ணிருக்கா. எம்பெருமான தரிசனத்திலே தான் பெருகி சரணாகதர்களையும் பெருக்கி இவள் தன் கணவனை மகிழ்விக்கிறாள் என்று ஒரு ராசிக்கமா பெரிவா வியாக்கியானம் பண்றான் இந்த. அதனால இந்த பாசுரத்தை தெளிந்த கருத்தானது எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, எந்த சமயத்திலே இந்த சரணாகதர்களாகிய பயிர்களுக்கு, நம்மளை போல ஜீவாத்மனாகிய பயிர்களுக்கு எந்த சமயத்திலே ஒரு தீர்த்தத்தை கொடுத்தா அது பயிர் செழித்து வளருமோ அந்த சமயத்திலே தக்க தருணத்திலே எவ்வளவு வேண்டுமோ எந்த சமயத்திலே வேண்டுமோ எந்த காலத்திலே வேண்டுமோ அதை வந்து திட்டமாகவும் தெளிவாகவும் அந்த நீரை பாய்ச்சி சரணாகதர்களாகிய நம்மிடத்திலே அந்த சரணாகதி என்ற விஷயத்தை புகுத்தி அதன் மூலமா நம்மள்கிட்ட அந்த பகவத்பக்தியை வளர்த்து இதை புனக பெருமானிடத்தில் கொண்டு சேர்ப்பிக்கிறாளே. இப்பேற்பட்ட காரியமானது தயாதேவி பண்றா. இப்பேற்பட்ட காரியத்துக்கு ஒரு கிருஷிவலனாய் இந்த விஷசைலநாதனாக திருவேங்கடத்தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்திலே, இந்த 21வது பாசுரத்திலே இந்த வியாக்கியானத்தை பெரிவா நமக்கு கொடுக்கிறாடியன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாதினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமா.